శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భవదేవాచకారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే బగుణభూషణ మహాదేశిగాయ నమః శ్రీతరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలన్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీరుండు తోప్పులు తిరువేంకటముడయాన్ పారందచ్చొన్న పడమొడయుల్ ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு வெற்புடனொன்று அயந்தையில் வெவ்வின தீரு மருந்தொன்று அற்புதமாக வமந்தமை கேட்டருள் வேண்டி நிற்க பற்பின் வந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை எம் விற்புருவக் கொடிக்கு ஓர் விளங்காமையல் பெற்றனமே ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யத்புதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை ஆசிரியர்களுடன் சேர்ந்து நாம் அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் 21 பாசுரங்கள் ஸ்லோகங்கள் நமக்கு தயாசதகத்திலே பிராப்தமாயிருக்கு. இன்றைய தினம் 22 பாசம். நேற்றைய பாசுரத்திலே தக்க சமயத்திலே எந்த சமயத்திலே இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தயாதேவி யோசிச்சு அவளே ரொம்பவே வெள்ளமாய் பிரவாகம் பண்ணி பூப்பிராட்டியின் மேலே தவழ்ந்து வந்து அதிலே சரணாகதர்களாகிய பயிர்களை செழிப்பாக வளர்க்கின்றார். அதனாலே இந்த பூமிக்கு சொந்தக்காரனாகிய எம்பெருமான் மலைவாசியான அந்த சீனிவாசன் குறியானவனும் மகிழ்கின்றான் அப்படின்னு 21 பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாய்சார் நமக்கு இந்த தினம் இந்த 22 பாசுரம் பிராப்தமாது நமக்கு. கலசோதித சம்பதோ பவத்யாஹ கருணே சன்மதி மந்த சம்கிருதாயாஹ அமுதாம் சைவமி திவ்ய தேகம் மித சஞ்சீவன மஞ்சனோஜனேந்தோஹோ. முத சஞ்சீவனம் மஞ்சனா சலேந்தோஹோ. முத சஞ்சீவனம், சஞ்சீவனா மருந்துன்னு அர்த்தம். பின்னாடி வியாக்கியானம் பார்க்க போறோம். தற்பூர்வம் ஸ்பஷ்டமான அர்த்தம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அஞ்சனமலை திருவேங்கடமலை அஞ்சனமலைன்னு சொல்றா. இந்த அஞ்சனமலையிலே திருவேங்கடத்தான் கலியுக கண்ணன் வரப்பிரசாதியானவன் அநேக பக்தாளுடைய மொத்த மன கஷ்டங்களையும் போக்கி சுகதம் அளிக்கக்கூடியவனான திருவேங்கடத்தான் சந்திரன் போல விளங்குகின்றான்னு சாதிச்சார் முதல் பதத்தாலே. கலசோதித சம்பதோ பவத்யாஹா அப்படின்னர். அவனுடைய திருமேனியானது எப்படி இருக்கு அப்படின்னா, திவ்யமான திருமேனி, அப்ராகதமான திருமேனி. அதாவது எப்படின்னா, அவன் வந்து இங்கே அர்ச்சையில இருந்தாலும் திருமேனியோட அந்த உள்ள இருக்கக்கூடிய வஸ்துவானது அப்ராகதமானதுன்னு சொல்றா, ரொம்ப திவ்யமானதுன்னு சொல்றா. இந்த திருமேனியோட முக்கிய விஷயம் என்னன்னா, இறந்த வாளையும் உயிர்ப்பிக்கும்னு சாய்கிறா பெரியவா. அதனாலே இது வந்து அமுதத்தின் அம்சத்தை பெற்றதுன்னு ஒரு வியாக்கியானம். இந்த திருப்பாக்கடல்லே என்னமாகும்னாக, அந்த கடலின் செல்வியும் நன்றாக அந்த கடலை மதனம் பண்ணி கடைந்தெடுக்கப்பட்டவளமான உன்னுடைய அம்சமாகவே நினைக்கின்றேன். யாரே தயாதேவின்னு சொல்ற சுவாமி தேசிகன். திருவேங்கடத்தானம் அப்படியே சந்திரை போலே விளங்குகின்றான்னு சொன்னார். கலசோதித சம்பதோ பவத்யாஹா அப்படின்னர். சம்பதோ பவத்யாஹா, பார்க்கடல்ல பிராட்டி அவதாரம், பார்க்கடல்ல எம்பெருமான் சயனிச்சுருக்கான், அவனுக்கு திருவேணி தயையா இருக்கு. இப்படி எம்பெருமான் அவதாரங்கள் பண்றார். எம்பெருமான் அமிர்த மதனம் பண்ணும்போது பல வஸ்துக்கள் வெளிப்பட்டது. பார்க்கடல்லேருந்து ஐராவதம் வந்தது, அது வந்து இது தாரை வந்ததுன்னு சொல்லுவா. அவளுக்கு என்று வேண்டிய வஸ்துவை வந்து அவ எடுத்துட்டா. அப்படி தங்களுக்கு வேண்டியது எல்லாரும் எடுத்துண்டும், ஆனால் எது உண்மையான வஸ்துன்னு நம்ம பார்க்கும்போது நீர்தான் உண்மையான வஸ்து. உலகத்துக்கே பெரிய சம்பத்தாக இருக்கக்கூடியவள் யாருன்னா எம்பெருமான் திருவேங்கடத்தான தயாதேவி அப்படின்னு விஷயம் பெரிவா இங்க நீங்க தான் விளங்குகிறீர்கள்னு பெரிவா சாதிக்கிறார். முதல் முதல் வரியிலே சொல்லப்பட்ட விஷயம் அது. அடுத்தது கருணே சன்மதிமந்த சம்ஸ்கிருதாயா. கடல்ல கடவுதனாலே அமிர்தம் உண்டாச்சு. எம்பெருமான் வந்து மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றிய மாயப்பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல்னு சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்தில நமக்கு சாதிச்சு கொடுத்தார். முதல்ல விஷம் வந்தது இத்தியாதி இத்தியாதி வஸ்துக்கள்லாம் புனகா புனகா மேற்கிளம்பி வந்து பிராட்டி முதலே அவதாரம் பண்ணா. ஆனா இங்கு இந்த விஷயத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா ஞானமாகிய மத்தாலே கடைகிறார்கள். ஞானத்தை கடைஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப புருஷார்த்தமான வஸ்து கிடைக்குது. எந்தவித மாலினமின்றி, அதாவது மாலினம்னா ஒரு கரைன்னு வச்சுக்கலாம், ஒரு விஷம்னு வச்சுக்கலாம், அது இன்றி சம்ஸ்காரத்துடனே கூண்டியதா நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு அவதாரம் கிடைச்சது நமக்கு. சம்ஸ்காரம்னா என்னன்னா நிர்திஷ்டமான வஸ்து. இது வந்து எந்த தோஷமும் இல்லை. அமலன் ஆதிபீரான்னு சொன்னார். தோஷம் இல்லாதவன் ஹேய பிரத்தனீகன்னு சொன்னா பெருமாள். அவனுடைய தயையும் ஹேய பிரத்தனீகத்தும் தயை பிராட்டியும் இருக்குன்னு முன் ஸ்லோகத்திலே பார்த்தோம் நம்ம. அதனால இப்படி கருணே சன்மதி மந்தன சம்ஸ்கிருதாயாக சொன்ன விஷயத்துல ஞானமாகிய மத்தினால் கடந்ததுனால என்னாச்சுனாக்க கெட்டதெல்லாம் போய் சம்ஸ்காரமுடைய விஷயமாக இந்த தயாதேவி தோன்றினாள் அப்படின்னு காட்டாருங்க. அடுத்தது அமுதம் சைவமி திவ்ய தேகம் அப்படின்னு. இந்த திவ்ய தேகம்னா திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொல்லும். அச்சாவதாரத்திலே எப்பேற்பட்ட பரவாசுதேவன் நாகபரியங்க சாயி வைகுண்டத்திலே வந்து ஆதிசேஷன் மேலே அவன் அமர்ந்திருந்தாலும் இங்க திவ்ய தேசங்கள் தோறும் வேறு வேறு ரூபத்தினாலே வேறு வேறு அச்சாமூர்த்தியினாலே அவன் இங்கு இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டு அரசாட்சி பண்ணி அநேக விதமான ஜீவாத்மாக்களுக்கு தன்னுடைய சொரூபத்தை காட்டி திவ்யாத்ம சொரூபத்தை காட்டி அனுகிரகம் பண்றவன் நமக்கு தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது பேர் மற்ற பேர் தமருகந்தது எவ்வண்ணம் சிந்தி திமையாதிருப்பேர் அவ்வண்ணம் ஆழியானாம் என்று முதலாழ்வார்கள் சாதித்தபடி இங்கு திவ்ய தேசங்கள் தோறும் அநேக விதமான அந்த அப்ராகதமான திருமேனியை தன்னுள்ளே அடக்கி அர்ஷாமூர்த்தியாய் எம்பெருமான் காட்டி ஆசிதாலுக்கு அநேக விதமான அனுகிரகங்களை செய்கின்றான். இந்த திவ்யமங்கள விக்கிரகம் தயாதேவியினுடைய அம்சரூபமாக அமுத ரூபமாகவும் இருக்கிறது. ஒரு திவ்யமான திருமேனி மாலினம் என்ற சொல்லுக்கே இடமில்லாதபடி ஹேயப்பிரத்தனீகத்துவம் ஹேயம் இழப்பமான வஸ்து அங்கு இல்லை, எல்லாம் பரம போக்கியமான வஸ்து. இந்த வஸ்துவை நாம் சேவிக்கும் போது எல்லோருக்கும் அவன் வந்து அனுகிரகம் மட்டுமே பண்ணுகின்றான். அமிர்த ரசமாயிருக்கு, அதுவே அமிர்தமாயிருக்கு, அனைவரையும் காக்க வல்லதாயிருக்குன்னு இங்கே பெரிவா வியாக்கியானம் பண்றா. நமக்கு அமுதத்திலும் அமுதமாக இருக்கு அப்படின்னா இல்லையா, அமுதத்திலும் அமுதம் அன்பாவாய் ஆர் அமுதமாவாய் அடியேனைக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா கிளருளியன் கேசவனே கேடின்றி ஆழ்வார் கடியே நானாள் ஆழ்வார் சாதிக்கிறார். அன்பாயிருக்கான் ஆர் அமுதமாயிருக்கான் எல்லாமும் நீயாவாய்னு சாச்சு. அப்படின்னா நமக்கு எல்லா வஸ்துவும் லோகத்தில் எம்பெருமான் அவனாலே படைக்கப்பட்ட வஸ்துகள் சகல சேத்தனா சேத்தனங்கள் அவன் அன்பானவன் ஆர் அமுதமானவன் அவனை சேர்ந்தவள் இந்த தயாதே அவளும் அப்படியே தான் இருக்க வேண்டும் இல்லையா. அதனாலே தன்னுடைய திவ்ய மங்கர விக்கிரத்தினுடைய அந்த அமுதம் என்ற அம்சத்தாலே சகல ஜீவாத்மாக்களுக்கு ஒரு சுகத்தையே அளிக்கின்றான்னு சாதிக்கிறார். இந்த தயாதேவியும் அப்ராகதமானவள் இது இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம்னு சுவாமி தேசிகன் திருவள்ள பத்தி அதிகத்துல இல்லையா அதான் சொன்னார். இது வந்து இறந்தவாளையும் உயிரோட கொண்டு வந்துடும் சொல்றா ஒரு வியாக்கியானத்துல. இப்படி இந்த அமிர்த மதனம் கடைஞ்ச போது அமிர்தத்தால எதையும் சாதிக்க முடியும்னு சொல்றா. அமிர்த மதனம் கடைஞ்ச போது அமிர்தமாகிய பெண்ணை அந்த பிராட்டை எம்பெருமான் தன் திருமார்களே வைத்துக் கொண்டான். அமிர்த மதனம் கடையும் போது அமிர்த மதனம் பண்ணும் போது அநேக விதமான வஸ்துக்கள் வந்தது என்று பார்த்தோம். இதுல பிராட்டி வந்தா பஷ்யதாம் சர்வ தேவானாம் ஜயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னு சொன்ன விஷ்ணு புராண ஸ்லோகம். எல்லா தேவாதேவர்களும் இந்த பிராட்டியினுடைய ரூப சௌந்தர்ய யௌவனத்தை பார்த்து இவள் நமக்கு பிராப்தமாக மாட்டாளான ஆசைப்படும் காலத்திலே இந்த பிராட்டியானவள் இந்த அமிர்த தேவதையானவள் இந்த பிராட்டியானவள் அமுதத்திலே அமுத ரூபமாய்கொண்டு பார்க்கடலே என்று அவதாரம் பண்ணதால அந்த பிராட்டி எம்பெருமானுடைய எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் காலத்திலே பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே இந்த ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்திலே போய் அமர்ந்தாள். அப்பேற்பட்டதான திருமார்பி உடையவன் பிராட்டி வாசம் செய்யும் வாசம் செய் பூங்குடலாள்னு சொன்னது. அவள் வாசம் செய்வதான திருமாப்பிளே வாசம் செய்வதான பிராட்டி உடையவன் இந்த திருவேங்கடத்தான் அப்படின்னு சொல்லி அப்போ அமிர்தமே அவன் திருமாப்பிளை இருக்கும்போது அவன் திருமேனியே அமிர்தமாறுது இல்லையா அதான் சொல்றார். அந்த அப்ராகதமான திருமேனியம் அமிர்தமயமா இருக்குன்னு பெரிய வியாக்கியானம். அப்பேற்பட்ட பண்ணை தன் திருமாப்பிளே கொண்டவன் இவன் பஷ்யதாம் சர்வ தேவானாம் ஹரேஹே வக்ஷஸ்தலம் ஹரேஹே அவனுடைய திருமாப்பிளே போய் அமர்ந்தவள் என்றபடி வியாக்கியானம். அத மித சஞ்சீவனம் அஞ்சனா சலேந்தோகோன்னு சொன்ன மித சஞ்சீவனம். மித சஞ்சீவனம்னா அவன் திருமேனியே மித சஞ்சீவனமாய் சஞ்சீவனம்னா மருந்துன்னு சொல்றோம். சஞ்சீவி மலை பத்தி ஸ்ரீமத் ராமாயணத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இறந்தவாளையும் உயிர்ப்பிக்கும் உண்டானதான ஒரு திருமேனி விழுகரியோர் குமரணனம் ஏவில் சிறந்தனன் அந்த திருவடியை சொல்றான். விழுகரியோர் குமரணனம் ஏவில் சிறந்தனன் சுவாமி தேசிகனுடைய வாக்கை இருக்கு. தெய்வநாயகன் விஷயமா சாதிக்கும் போது பாஷான நிர்மித தபோதன தன்மதாரம் பஸ்மன் ஹுபாஹித நரேந்திர குமார பாவம் அப்படின்னு தெய்வநாயக பஞ்சாயத்தை சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். ஏன்னா ஆபீட்டான் மௌலி பர்யந்தம்னு ஒரு வாக்கியம் உண்டு. பீடத்துல இருந்து திருமணி பர்யந்தம் எப்படி வந்து அந்த திருப்பானாழ்வார் ரங்கநாதனை அனுபவிச்சாரோ அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்துமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள நோக்குன்றது திருவடியை முதல்ல ஸ்மரிச்சு அதிலேருந்து பெம்பெருமான திருவடி ஆரோகணம் ரீதியாக மேலே மேலே போய் திருமுடி பர்யந்தம் சேவிச்சர் ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் என்ற ரீதியிலே சாதிச்ச சுவாமி தேசிகனும் தெய்வநாயகன் விஷயமாக சொல்லும் போது திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அந்த ஆழ்வாருக்கு ஆப்போசிட்டா சொல்லி எப்படி சொன்னாலும் திவ்யமங்கரவர்கிட்ட போக்கியத அதிசயத்தை மட்டும் ஆச்சாரியால் நமக்கு காட்டுறா. இந்த திருமேனியானது இந்த அப்ராகதமான இந்த திவ்யமங்க விக்கிரத்தினுடைய காந்தியானது இறந்தவாளையும் உயிர்ப்பிக்க செய்யும்னு இங்க சுவாமி தேசிகன் இதுல மித சஞ்சீவன மஞ்சனா அலேந்தோஹோ மஞ்சனா சலேந்திரோ என்னடா அமிர்தமயமா இருக்கு அமிர்தம் எதையும் கொடுக்கும்னு சொன்னா மருத்துவனான் இந்த மாமணிவண்ணன் சொன்னான் ஆழ்வார். இப்படி இவன் இறந்தவாளம் உயிர்ப்பிக்கும் திறன் கொண்டவன்னா இவன் சர்வசக்தன் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தயாதேவம் அப்படியேன்னு இங்க காட்டா இந்த விக்கிரக தரிசனத்தினாலே அவன் உள்ளே தயாதேவி இருக்கா குணங்கள் இருக்கு தய என்ன குணங்கள் இருக்கு அந்த விக்கிரக தரிசனத்தினாலே களியும் கடும் கண்டுகொண்மென் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேன்னு சொன்னார். களியும் கடும்பா எல்லாரும் வைகுண்டம் கடக்கும்படியான ஒரு விஷயம் அந்த திருமேனியிலே இருக்குன்னு சொல்றா. எம்பெருமானுடைய எம்பெருமான் திருவேங்கடத்துல சந்திரனா விளங்குகின்றான்னு சொன்னா சீனிவாசன் என்னும் சந்திரன் சொன்னா. நமக்கெல்லாம் எம்பெருமானை காட்டி கொடுக்கக்கூடியதில் அந்த தமிழ் வேதம் வேதத்தையே வேதத்திலே விஷயத்தையே தனது நாவினாலே கடந்து சுவாமி நம்மாழ்வார் நமக்கெல்லாம் திருவாய்மொழி என்ற அற்புதமான கிரந்தத்தை காட்டி கொடுத்தார். முன்பே இதுக்கு முந்தின பாசனத்திலே சொன்னதானது பூப்பிராட்டின் அம்சமாய் சொல்லி இந்த பாசுரத்திலே பெரிய பிராட்டியுடைய அம்சமாயும் திரு அதாவது அந்த அமிர்த மதனத்திலே அவதாரம் பண்ணவளான இந்த பெரிய பிராட்டிய சொல்லப்பட்டிருக்க இந்த பாசுரத்திலே தயையே எம்பெருமானுடைய திருமேனியாக உள்ளது என்று பெரியவர்கள் சொல்றார். இந்த தயை என்ன பண்ணும்னாக்கா வெற்புடன் ஒன்று அயந்தையில் வெவ்வினதீர் மருந்தொன்று அற்புதமாக வமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டிடற்க பற்பில் அமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை எம் விற்புருவக் கொடுக்கு ஓர் விலங்காமையல் பெற்றனமேனு சொன்னார். வில்லை போன்ற புருவமாகிய கொடி போன்ற அந்த புருவத்தை உடையவளும் திருமேனி சிறிய இடைவுடைவான் அந்த பிராட்டி வெற்புடன் ஒன்று அயந்தையில் மலையின் பக்கத்திலே வாசம் செய்கின்றதான தெய்வநாயகன் அவன் எப்படி இருக்கானா வெவ்வினதி இரு மருந்தொன்று அற்புதமாக வமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க அவன் வந்து இருந்து பக்தாருடைய அச்சுதன் என்ற திருநாமத்தை விளங்குகின்றான். அந்த திருநாமத்தோடு அவனுடைய திருவடியை வருடுகிறவளுக்கு அத்தனையும் அனுகிரகமாகவே பண்ணுகின்றான். அவன் கைவிடாவதனாய் இருக்கான்னு சொன்னா பெரியவா. வெவ்வினை தீர பேர்பட்ட வியாதியும் போக்கக்கூடியதான பெருமாள்னு சொன்னான். மருந்தொன்று அதான் இங்க எடுத்த சுவாமி அமிர்த அமிர்த சஞ்சீவன மஞ்சனா சலேந்தோகோன்னு கசில போட்டார். இது தெய்வநாயகம் விஷயமா சாதிக்கப்பட்ட விஷயம் இதே சுவாமி தேசிகனாலே. அப்போ ஏழு மலையுமே அமிர்த சஞ்சீவனமாயிருக்கு, அவன் திவ்யவங்க விக்கிரகமும் அமிர்த சஞ்சீவனமாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொன்னா அவன் திருவேங்கடத்தானுடைய திருவடியை ஆசிரியக்கவாளுக்கு ஒரு நாளும் குறைவு வருவதில்லை. ஒருமுறை அந்த பெருமாளை சேவித்தவாளுக்கு புன புனகா இன்னொரு சேவை இன்னைக்குள்ள கிடைக்காதா, அந்த ரெண்டு நிமிஷ காலம் கிடைக்காதான்னு ஒத்தவத்தும் பாரித்து பரிதவித்து கீழ நின்று மூணு மணி காலம் நாலு மணி காலம் நின்று அந்த திருவேங்கடத்தானுடைய அந்த மூலவருடைய திவ்ய மங்களக விக்கிரகத்தை சேவிப்பதற்கு காத்திருந்து காத்திருந்து ஒரு க்ஷணகாலம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தினாலே சேவிச்சு வருகிறா. மலை ஊட்டி இறங்கும் போது சீனிவாசான கை கூப்பரா, என் கைகூப்பு செய்கே ஈசஞ்ஞாலம் உண்டும் என்ற எந்தேக மூர்த்தி கேன்னு சாட்சியர் சுவாமி அம்மாழ்வார். மலையை பார்த்து கைகூப்பி, அப்பா நான் உன்னை திரும்பி வந்து சேவிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்றா பக்தாள்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவாளுடைய பிரார்த்தனை எம்பெருமான் ஏத்தி இவாளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி பரம அனுகிரகம் இந்த சீனிவாசன் பண்றான். அதனாலே இப்பேற்பட்ட சீனிவாசன் கலியுக வரதன் கலியுக கண்ணன் அவனை புனப்புனக தரிசனம் பண்ண வேண்டும் என்பதான ஒரு அவா ஒரு இச்சை ஒரு ஆசை ஆஸ்தியால் திருவள்ளத்தை இருக்கு. ஏன்னா அவன் வந்து மிருத சஞ்சீவினியா இருக்கான். எந்த கஷ்டம் வந்தால் இறந்தவரை கூட அவன் உயிர்ப்பிக்கும் திறன் கொண்ட சர்வசக்தன் அப்படின்னு இந்த ஷாத்குண்டத்தை சொல்றா இல்ல, பெருமாளுடைய சர்வசக்தித்வம்னு சொல்றா இல்லையா, அப்பேற்பட்டதா விஷயத்தை இவன் அருமருந்தாயிருக்கான் சொன்ன இவன் அமுதமாயிருக்கான் சொன்ன ஆழ்வா சொன்ன மாதிரி அன்பா இருக்கான். அன்பாவாய் ஆர் அமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீவா நீயாவா என்று ஆழ்வாராதிகளுடைய பாசுரத்திலே மனசிலே நிறுத்தி அதன் மூலமாக எம்பெருமானை சேவித்து அந்த மருந்தை அவன் வந்து நம்முடைய வியாதிக்கெல்லாம் அரு மருந்தாய் தன் அனுகிரகத்தை தயையை தயாதேவியை நமக்கு அனுப்பி அனுகிரகம் பண்றான்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே வந்து அற்புதமா சாதிச்சு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.